மயில் நானுதான் ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் ஓ ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான் என்ன கிச்சுமி ஃபிகர் ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான் ஃபிகர் ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான் ஆட்டச்சு டச்சு டச்சு டச்சு என்ன டச்சு மீ ஹை கிச்சு கிச்சு கிச்சு கிச்சு என்ன கிச்சு மீ ஏழு மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான் கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே கருப்பும் ஓர் அழகு என்று கண்டு கொண்டேன் உன்னாலே எங்கெங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே எங்கெங்கே தேல்கடிக்கும் தெரிந்து கொண்டேன் உன்னாலே காஷ்மீர் ரோஜாவே கைக்கு வந்தாயே மோந்து பார்க்கும் முன்னே முள்ளெடுத்து குத்தாதே ராத்திரி வரவி என் ரகசிய கிளவி ஒரு காத்தடிக்குது சேர்த்தணைக்கணு காத்திரு நிலவி ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் ஓ ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான் ஃபிகர் ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மயில் நானுதான் அசையவிட்டே கொள்ளாதே நெத்தி தொடும் முடி அழகா ஒத்தை முடி தாராயோ கத்தை மலர் குழல் அழகி ஒத்தை மலர் தாராயோ அங்கே தீண்டாதே ஆசை தூண்டாதே சும்மா கிடந்த சங்கு ஊதிவிட்டு போகாதே ஊடல் கொள்ளாதே உள்ளம் தங்காதே தலைவி காய்ச்சல் கொண்டால் தலையணையும் தூங்காதே கெட்டது மனசு வந்து முட்டது வயசு நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மயில் நானுதான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நான்